பெண்ணே உன் விழிகளில் நான் வளர்ந்தேனே, உன் பேர் சொல்லிட்டு போ கண்ணே, மனசுக்குள்ள நீ அன்பே. நீயா பெண்ணே உன் விழிகளில் நான் வளர்ந்தேனே, உன் பேர் சொல்லிட்டு போ கண்ணே, மனசுக்குள்ள நீ அன்பே. மயக்க நான் சிரிக்க வைத்தேன், ஆனால் நீ சிரித்த பின்னா மயங்கின. இது காதல் வர்த்தம் என்று சொல்வாயா? இனி மூன்று வார்த்தைகளில் பார்ப்பாயா? என் உள்ள மனதில் உன்னை கேட்ட நடி, அதுதான் துடிச்சு கொண்டு ரசிக்குதடி. எனக்காகவே நீ மூச்சு விட்டாய், என் தந்தை தந்து உயிர் நீ பறித்தாய். உனக்காகவே நான் பார்த்திருப்பேன், என்னை தாண்டி வரும் வரைக்கும் பார்த்திருப்பேன். ஜாதி மதம் எல்லாம் தேவையில்லை, ஜோடி பொருத்தம் தடை காணவில்லை. என் வாழ்க்கை பாதையில் வெளிச்சம் அமைந்தது, வீட்டின் விளக்கு உன் கைகள் அழைத்தது, பிஞ்சல் காற்றில் உன் வாசம் பறந்தது, எங்கு சென்றாலும் சுத்தி வருகிறது. நீ உன் விழிகளில் நான் விழுந்தேனே, உன் பேர் சொல்லிட்டு போ கண்ணே, மனசுக்குள்ள நீ அன்பே. நீயா பெண்ணே உன் விழிகளில் நான் விழுந்தேனே, உன் பேர் சொல்லிட்டு போ கண்ணே, மனசுக்குள்ள நீ அன்பே. ஒரு ஆம்பளைக்கு பின்னாலே ஒரு பெண் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு இரண்டு தேவதை, ஒன்று என் அம்மா, இன்னொன்று அவள். ஆனா அவள் இரண்டுக்கும் சமம். பெண்ணை கனவு கண்டு கொண்டு நெஞ்சி உன்னை பார்த்து அந்த நொடி கோடி வெயிலின் குளிரும் ஐஸ்கிரீம் போல கண்ணை உன்னை கண்டதும் கரைந்தேனே. நான் இன்று நான் ஆகவில்லை, தூக்கம் என் கண்ணில் இல்லை. தேவதை நீ தந்த தொல்லை, அதை இனிக்குது எதிர்பார்க்கவில்லை. பெண்ணே உன்னு முன்பக் நானும் பண்ணேன்.